ശ്രീമാധവാൻ സുധാംബുജി പൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസ ഗുരുവര്യ കൃപാത്വചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യ കൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദ ലക്ഷ്മണ ദേശികേന്ദ്രം വേദാന്ത ലക്ഷ്മണ മുനീന്ദ്ര കൃപാത്മബോധം തത്പാദ യുഗ്മ സരസീരുഹ ബൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതഭൂരി പരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമസ്യന്തരാമാഞ്ജയതിനൃപതേഹ പ്രാപ്ത മോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാർത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്ത മോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗൃഹ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം അസ്മദ്ഗുരുഭ്യോ നമഃ സന്താപയതി സ്വം ദേഹം ആപാദതലമസ്തകം തസ്യ മധ്യേ വന്നിശിക അണീയോദ്ഭാവ്യവസ്ഥിത നീലതോയതമധ്യസ്ഥ വിദ്യുല്ലേഖേവ ഭാസ്വര നീവാരസൂഗവത്തന്തി പീതാഭാസ്യാത്തനൂപമാ. அதாவது இந்த ஒவ்வொருடைய ஜீவாத்மாவனுடைய கயத்திலையும் ஒரு ஜாட்டர அக்னின்னு ஒரு அக்னி இறங்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த அக்னி தான் காலிலேந்து தலை பரியந்தம் இந்த சரீரத்தை உடலை எப்போதும் உஷ்ணமா வச்சுருக்கு. அந்த சீதோஷ்ண நிலை சமநிலையில உடம்பு முழுக்க பரவி அது பார்த்துக்கிறது அந்த ஜட்டாராக்னி எரியறதுனால. அதனாலதான் நம்ம தெர்மாமீட்டர்ல வச்சு பார்க்கும்போது கூட 98.4 degrees Fahrenheit சொல்றோமோ அது இருக்கு. அப்படி அந்த ஜட்டாராக்னி எரியறது இல்லையா, அந்த ஜட்டாராக்னியுடைய மத்தியத்துல நடுவுல ஒரு நெருப்பு கொழுந்து ரொம்ப நுண்ணியதா, அதாவது அது கண்ணு கூட தெரியாதான், அப்படி ரொம்ப நுண்ணியதா அது மேல் நோக்கி போறதா இருக்கு. அது என்னைக்குமே உறுதியோடு அசையாம ஆடாம அப்படியே நிக்கிறதான். அதனுடைய தேஜஸோ சொல்லத்தரமன்று அவ்வளவு ஒளி உள்ளது. அது பலாயிரம் கோடி மின்னல்கள் ஒரு சேர மின்னினா எவ்வளவு வெளிச்சம் ஏற்படுமோ அந்த மாதிரி ஒளி உள்ளதாம் அது. அந்த மின்னல் கொடி ஒன்று அந்த கார்மேகத்தினுடைய மத்தியிலே கொண்டுள்ளதை போல இந்த கருமுகில் போன்ற எம்பெருமான் திருமேனியை இந்த அக்னியானது அந்த அக்னி கொழுந்திருக்கே அது தன்னுடைய மத்தியிலே தாங்கிக் கொண்டிருக்கு. இந்த மின்னல் கொடியானது பிராட்டியினுடைய திருமேனி காந்தி, அதுல கார்முகில் எம்பெருமானுடைய திருமேனுடைய காந்தி, அந்த ரெண்டு காந்தியும் சேர்ந்து எப்படி இருக்குன்னா நீவாரம்னு ஒரு தானியம், அந்த நீவார தானியத்தினுடைய நுனி போல ரொம்ப மெல்லுதா இருக்கான், அது மஞ்சள் நிறத்திலே இருக்கு அப்படின்னு சொல்றார். தஸ்யாஸ்திகாயா மத்யே பரமாத்மா வ்யவஸ்திதா ச ப்ரஹ்மா ச சிவஹ ச இந்திரஹ ச அக்ஷரஹ பரமஸ்வராட்னு. அந்த நெருப்பு கொழுந்தினுடைய மத்தியிலே அந்த அந்தர்யாமியா பகவான் அவதரிச்சானோனோ அந்த பரமாத்மாவானவன் ஒரு சுவர்ணமயமான அழகிய திருமேனியினுடைய அந்த திருமேனியுடன் அங்கு நிலைத்து நிற்கிறான். அப்படிப்பட்ட அந்த பரபிரம்மாதான் சிவனுக்கும் இந்திரனுக்கும் கர்மவசியம் எதுவும் இல்லாமல், கர்மமே சம்பந்தம் இல்லாமல், இந்த பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற அந்த நித்திய முக்தர்கள் இருக்காளே வைகுண்டத்தில், அவளுக்கும் அந்தர்யாமியாக அந்த பகவான் இருக்கிறான். இத ரொம்ப அழகா நம்மாழ்வாரும் அவனே அகல் ஞானம் படைத்து இடந்தான், அவனே அஃது உண்டு உமிழ்ந்து உமிழ்ந்தான் அளந்தான், அவனே அவனும் அவனும் அவனும் அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமேன்னர். இதுதான் அவனே அவனும் அவனும் அவனும். அதான் இங்க ச பிரம்மா பிரம்மதேவனும் அவனே, ச சிவஹா சிவனும் அவனே, ச இந்திரஹா அந்த இந்திரனும் அவனே, அந்த மூணு அவன் அவன் அவன். அப்போ அவனே அவனும் அவனும் அவனும் அந்த மூணு அவனும் சொல்லிருக்காரோனா அழுவார். அந்த மூணு அவனும் பிரம்மா சிவன் இந்திரன். அதுக்கப்புறம் அவனே மற்றெல்லாமும், அவனே அந்த மீதி வைகுண்டத்திலே இருக்கிற அந்த நித்திய முக்தாத்மாக்கள் இருக்காளோனோ அவளுக்கும் அந்தர்யாமியாக அவனும் அவனே இருக்கிறான். சரி, இப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் அவன் ஆனா அவன் பெண்ணா யாருன்னா, ஆனல்லன் பெண்ணல்லன் அலியும் அல்லன் காணலுமாகான் உடனல்லன் இல்லையல்லன் பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனுமாம் கோணை பெரிதுடைத்து எம்பெருமானை கூறுதலேன். இப்படி இந்த பரபிரம்மமான எம்பெருமான்தான் இந்திரனாகவும் மற்ற தேவதைகளாகவும் அவர்களுக்கும் அந்தர்யாமியா இருக்கிறான்னு ருக்வேதம் ரொம்ப அழகா சொல்லித்து, இந்திரம் மித்ரம் வருணம் அக்னி அக்னிம் ஆகு அதோ திவ்யா ச சுபருணோ கருத்மானு ஏகம் சது விப்ரா பகுதா வதந்தி அக்னி யமம் மாதரிஸ்வானம் ஆகுன்னு அந்த ரிக்வேதத்துல சொன்ன மாதிரி, தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா விவஸ்திதா ச பிரம்மா ச சிவஹா ச இந்திரஹா சோக்ஷர பரமஸ்வராது. வேச நின்ற சிவனுக்கும் விரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகனவனே கபாலனன் மோக்கத்து கண்டு கொண்டின்னரோனோ நம்மாழ்வார். அந்த மாதிரி அந்த பிரம்ம ருத்ராதி தெய்வங்களுக்கும் நாயகனாக மற்றெல்லாருக்கும் நாயகனாக இருப்பவன் அந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன்தான் அப்படின்றத இங்கே ரொம்ப அறுதிட்டு வேதம் சொல்றது. அதுக்கப்புறம் ருதம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமஹா. முன்னாலேயே அந்த புருஷூக்த பாகத்துல சொல்லித்தோனோ அந்தர் பகிச்சதத் சர்வம்னு முன்னால பார்த்தமே இந்த நாராயண அனுபாகத்துல, அதே மாதிரி அந்தர் பகிச்சதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அவன் எங்கும் எல்லா பொருள்களையும் உள்ளும் வெளியேயும் எங்கும் இருக்கான். அதனாலே அவன் எங்கும் பறந்துள்ளவன், சர்வ வியாபீன்றான். அவனுக்கு பெயரும் கிடையாது, குருவும் கிடையாது. அப்படின்னா நாம சொல்லுன்றிருக்கோமேன்னா அது வேறாகும்படியான மாறுதல் எதையும் அடையாமல் அவன் இருக்கிறான். அப்போ நமக்கு இந்த சம்சார தசையில அவன் இப்படிப்பட்டவன் என்பதை நம்மால் காணவோ உணரவோ ஏன் மனத்தால் சிந்திக்கவோ கூட முடியாது. அப்படி எட்டாத உயரத்திலே அவன் இருக்கிறான். அதனாலே அவன் எல்லாரையும் விட உயர்ந்தவன், பிரம்மருத்ராதிகளை காட்டிலும் உயர்ந்தவன், உயர்ந்த கல்யாண குணங்களையெல்லாம் தன்னிடத்திலே கொண்டவன். அதான் அகிலஹேய பிரத்தினீக, அவனுக்கு எல்லாம் கல்யாண குணங்கள். சொல்ற அப்போ எல்லாம் பகவானேன்னு சொன்னா பகவான்கிட்ட கல்யாண குணங்கள் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா ஹேய குணங்கள் எத்தனையோ பாக்குறோம் இல்லையா, பொறாம கோபம் பொச்சரிப்பு மதம் ஆச்சரியம் லோகம் எத்தனையோ பாக்குறோமே. இப்படி இந்த கெட்ட குணத்துக்கெல்லாம் அப்ப இன்னொரு பரபிரம்மம் இருக்கா, அது அதிர்ஷ்டத்துல ஆசிரியிருக்கா உங்க பரபிரம்மத்திட்ட இல்லையான்னு கேட்டார், உங்க நாராயண்கிட்ட இல்லையான்னு. இல்ல, அது ஆசிரிதாள் மேல இருக்கிற நல்ல குணமானது அனாசிரிதாள் மேல இந்த மாதிரி கெட்ட குணமாறுது. இப்போ கஜேந்திர மோக்ஷம் எல்லாருக்கும் தெரியும். அந்த கஜேந்திர ஆழ்வான அந்த ஜலத்துல இறங்கின முதல்ல பீடிச்சுது, அது காலை பிடிச்சுது. இது ஜலத்துல இறங்குற ஜந்துக்களை பிடிக்கிறதுங்கிறது முதலுக்கு அது சர்வசாமான்யம், அது சர்வ அசாதாரணம். அப்படி இருக்கும்போது அதை என்னத்துக்கு அதை கொல்லுவானே, அது எம்பெருமான் ஒரு அபிசாரம் படலையே, அது உணவை அது பார்த்துருது அவ்வளவுதானேன்னா, அந்த நாராயணாவோ மணிவண்ணான் அகணையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காயின்னு அந்த யானை ஆதி மூலமேன்னு எம்பெருமான குறிச்சு அது சரணாகதி பண்ணித்தோனோ, அந்த சரணாகதி பண்றவனை ரட்சிக்கணுங்கிறது தானே எம்பெருமானுடைய ஒரு மேலான கொள்கை, ஒசந்த கொள்கை தானே எம்பெருமானுக்கு. அதனாலே தன்னை யார் ஆசிரியித்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த ஆசிரியர்களுக்கு யார் தீமை செய்கிறாளோ அவள்லாம் தன்னுடைய வைரியாகவே எம்பெருமான் கருதுவதனாலே அந்த முதலை மேல அப்படி கோபத்தோட சீறி பாஞ்சு வந்தான். அதுதான் பட்டர் துறையை நமக அந்த தேகத்துக்கே ஒரு நமஸ்காரம் பண்றார். அப்படி அந்த எம்பெருமான் வந்த வேகம் இருக்கே, அந்த கோபத்தோட வேகம் இருக்கே, நம்மாழ்வாரும் அத ரொம்ப அழகா சொல்லி இந்த என்னுடைய பாபம் நான் எத்தனையோ பிரயத்னப்பட்டாலும் போகிக்க முடியல, உன்னுடைய கோபத்தை என் பாபத்து மேல காட்டேன்னார். திருவரங்கத்தை மங்களாசாசனம் பண்ண வந்த கலியனும் கூட அத்தி அற்புதமா அந்த கஜேந்திர ஆழ்வானுடைய விற்த்தாந்தத்தை சொல்லி அது சீற்றம் ஒன்று உள்ளது என்று அறிந்து அதனை நாடி வந்தேன்னார். அதை நான் தேடி உங்ககிட்ட வந்தேன், அந்த கோபத்தை என் பாபத்து மேல காட்டு, என் மேல என் பாபத்து மேல காட்டுன்னா நம்மளால எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த பாபம் நம்ம விட்டு போகுமோ, போகாது. ஆனா எம்பெருமானுடைய கோபம் அந்த பாபத்து மேல வந்ததுன்னா அந்த பாபம் அதை எதிர்கொண்டு நிற்க முடியுமா, எம்பெருமான் கோபத்தை புசுங்க கூடாதோ. அதனாலதான் எம்பெருமானே உன்னுடைய கோபத்தை என்னுடைய பாபத்து மேல காட்டு, ஏன்னா நான் உன்னை ஆசிரியிச்சவன், இந்த பாபமானது எனக்கு வைரி, எனக்கு எதிரி, என்னை போட்டு பாடாப்படுத்துறது. அப்போ உன்னை ஆசிரித்தவர எது படுத்துறதோ இந்த முதல படுத்தி யானே, அதனாலதானே நீ அது மேல ஆக்ரோஷமா வந்த, அந்த மாதிரி இந்த பாபம் என்ன படுத்துறது, அதனால இந்த பாபத்து மேல உன் கோபத்தை கொஞ்சம் காமி என்ன ஆழ்வார்கள்லாம். அப்படி இந்த அனாசிரிதர்களுக்கு அந்த அவர்கள் மேல் எந்த எம்பெருமானுக்கு ஒரு கோபம் வரும், அந்த கோபத்துக்கு அடிப்படை என்னன்னா அந்த கல்யாண குணங்கள் தான். ஏன்னா தன்னை ஆசிரித்திருக்கிறவர்களின் மேலுள்ள கருணையினாலே அவ அனாசிரித்தர்கள் மேல கோபம் வருது. அதனாலே இந்த ஹேய குணங்களும் கூட அனாசிரிதரிடத்திலே ஆசிரிதர்களுடைய கல்யாண குண பூர்த்தியினாலேதான் ஏற்படுறது. எம்பெருமானுக்கு அபரிமிதமான கல்யாண குணங்கள் ஞானபலைஸ்வரி வீரசக்தி தேஜகா சௌசீல்யவாசல்ய மாதவார்ஜவ சௌஹார்த்த சாமியகாரி அடிக்கின்ற போறார் கத்தியத்தில் பாஷ்யக்காரர். அப்படி அது எண்ணிக்கையே அற்ற கடலை போன்றதான கல்யாண குணங்கள் எம்பெருமான்கிட்ட இருக்கு. அதுல இந்த ஹேய குணங்கள் உள்ளடக்கமானா இல்லை. ஏன்னா இந்த ஹேய குணங்கள் அனாசிரிதர்கள் பாடல எம்பெருமானுக்கு வெளிப்படுமே தவிர தன்னுடைய பரம பக்தனான பிரகலாதன் மேல இருக்கிறதான ஒரு பிரீதி, ஒரு வாஞ்ச, ஒரு தய ஹிரண்யகசிபு அழிக்கிற அளவுக்கு போச்சு. அதனால அந்த எம்பெருமானுக்கு ஆசிரியரிடத்திலே அவனுக்கு இருக்கிற அந்த கல்யாண குணத்தினுடைய சமிருத்தி தான் அது எம்பெருமான் அனாசிரியரிடத்திலே எம்பெருமானுடைய ஹேய குணமாக வெளிப்படுறதுங்கிறது அது சர்வ சாஸ்திர சித்தம். அதுக்கு மேல ருதம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாயவை நமஹான்னு இப்படி எங்கும் பறந்துள்ளவரான நாமரூபாதிகள் வெவ்வேறாகும்படியான மாறுதல் எதையும் அடையாதவர் அந்த எம்பெருமார்னா உடையந்த கல்யாண குணங்களையெல்லாம் உடையவர்னா தன் திருமேனி காந்தியாலே கருப்பா இருக்கார், பிராட்டியினுடைய திருமேனி காந்தியால் சுவரணமயமா இருக்காராம். அதாவது இந்த கடையில போய் புடவை வாங்குறா கூட அந்த மயில் கழுத்து பாடுறா அந்த மாதிரி ஒரு மஞ்சளும் அதாவது பொன் வர்ணமும் அந்த கருப்பும் கலந்ததுருக்க மயில் கழுத்து கலர்ந்தாலே அந்த நிறைமுடையவன் அங்க எந்தருமான் இருக்கானா. எல்லாருக்கும் மிக உயர்ந்ததான மோட்சமாகிய புருஷார்த்தத்தை அளிப்பவர் அவருடைய ஆற்றலுக்கோ அளவே இல்லை. உயர்ந்த குன்றாத ஆற்றலை உடையவர் தன்னை அண்டிய அடியவர்களை மகிழ்விப்பதற்காக மிக குளிர்ச்சியான கண்களை உடையவர். அதே சமயம் அந்த ஆசிரிதரை துன்புறுத்துவதான பிரதிகூலரை அச்சுறுத்துவதற்காக அந்த கண்களிலே நெருப்பையும் கக்குபவர், தீக்ஷணமாகவும் இருப்பாராம். இப்படி திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் எழுந்ததுன்னு ஆண்டாள் சாதிச்ச ரீதியிலே இந்த எம்பெருமானுடைய ரெண்டு கண்கள் ஒன்று சந்திரனைப் போல மற்றொன்று சூரியனைப் போல திங்களும் ஆதித்யனும். இது நான்முக கடவுள் அவன் பிரம்மாவுடைய தொப்புலேந்து வர தாமரையிலேந்தானே இருக்கான் நித்தியவாசம் பண்றான். அது அந்த தாமரை அந்த எம்பெருமான பார்த்துதான் பார்த்தா ஒரு கண்ணை பார்த்தது சந்திரன் மாதிரி குளிர்ச்சியா இருந்தது. ஓஹோ ராத்திரி வந்துருத்தோன்னு அது மூடிந்துதான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இன்னொரு கண்ணை பார்த்தது அது சூரியன் மாதிரி கோடி சூரிய பிரகாசம் அந்த கண்ணில் இருந்தா சூரியன் வந்துருச்சேன்ட்டு மலர்ந்துதான். இப்படி பார்க்க மூடி இந்த சந்திரன் மாதிரி இருக்கிற ஒரு கண்ணை பார்க்க மூடிந்தது, சூரியன் மாதிரி இருக்கிற ஒரு கண்ணை பார்க்க திறந்தது. இப்படி அந்த தாமர புஷ்பமானது அது அலர்ந்தும் மொட்டித்தும் அடிக்கடி பண்ணினால இந்த சீரியல் லைட் போட்டா பல்பு அணங்கி அணங்கி எரியுது பாருங்க. அந்த மாதிரி பிரம்மாவுக்கு அது அந்த நான்கு கடவுளுக்கு பிராணாவசியா இருந்துதான். இது பரிகாசமா சொல்லுவா. ஏன்னா அந்த எம்பெருமானுடைய ரெண்டு கண்களை அந்த தாமரப்பூ பார்த்ததாக ஒரு உபன்யாசகர்லாம் அதை உருவகப்படுத்தின்ற அதுக்கு ஒன்று சொல்வார். அப்படி திங்களும் ஆதித்யரும் எழுந்தார் போலே தன் திருக்கண்களை உடையவர் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எல்லாவற்றிற்கும் ஆத்மாவான எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாராயணானுபாகத்தை இங்கே வேதம் முடிக்கிறது. அதுக்கப்புறம் ஆதித்யோவாயேஷயே தன்மண்டலம் தபதி தத்ரதாருஷஸ்தத்ருஷா மண்டலம் சருஷாம் லோகாதய ஏஷயே தஸ்மின் மண்டலே அர்ச்சிர் தீப்யதே தானி சாமானி சசாம்நாம் லோகோதய ஏஷயே தஸ்மின் மண்டலே அர்ச்சிஷி புருஷா தானி யஜூபுன்ஷி சயஜுஷா மண்டலகும் சயஜுஷாம் லோகசைஷா த்ரையேவ வித்யா தபதி யயேஷா அந்தராதித்யே ஹிரண்மய புருஷான்னு. அதாவது சூரிய மண்டலத்திலே பரபிரம்மத்தினுடைய உபாசனையை இங்கே வர்ணிக்கிறது. ஆதித்ய மண்டலே பரபிரம்மோபாசனம்னு இந்த பெரியவா சொல்லுவா. உண்மையிலேயே ஆதித்யன் அப்படிங்கிறது நாம அந்த சூரியனை பார்க்கிறோமே, அந்த சூரியன் யாருன்னா அந்த சூரியன் பரமாத்மாவே தான் சூரியனா இருக்கான். அந்த பரமாத்மாவை தான் சூரியனா இருந்துட்டு இந்த ஆதித்ய மண்டலத்திலிருந்து நமக்கு ஒளியை வீசுகிறான். இந்த கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்கிரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேச பத்மநாப தாமோதரன்னு 12 துவாதச ஆதித்யர்கள். இந்த 12 பெருமாளும் தான் அது மகர மாசமான தை மாசத்துல ஆரம்பிச்சு தனுர்மாசமான இதுல வந்து முடியுமா. அதனாலதான் அந்த கேசவன் தமர் 12 பேரும் 12 மாசத்துல 12 ராசியிலேன்னு சொல்லுங்களேன், அது சூரியனா இருக்கா. அத அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற அந்த பரமாத்மா வேதமயமா இருக்கான். வேதம்னா அந்த வேதத்துக்கு உள்ளறையதான வேத புருஷன் யாரு? பரமாத்மா தானே. அந்த வேதமயமாகவும் அதில் வேத புருஷனாக பரமாத்மா உறைவதாகவும் நாம் எப்பொழுதும் அந்த ஆதித்யனை தியானிக்க வேணும். அப்போ சூரியனை சூரியோபாசனம்னா என்ன அர்த்தம்னா அது சாட்சாத் பரபிரம்மமான நாராயணனை தான் நாம உபாசிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும். அதுல பிரசித்தமான ரிக்வேத மந்திரங்கள் மிக்க பிரகாசத்துடன் இருக்கின்றனவாம். அதான் ஒளி மண்டலம், அதுதான் நமக்கு ஒளியை கொடுக்கிறது. சூரியன் ஒளி எதுன்னா இந்த ரிக்வேதத்தினுடைய மந்திரங்கள் தான் அந்த ஒளி. அந்த ரிக்வேத மண்டலமே, அந்த ரிக்வேத மந்திரங்களின் உறைவிடமே இந்த சூரியன். இந்த மண்டலத்திலே, சூரிய மண்டலத்திலே கொழுந்துவிட்டு ஒழுகின்ற ஜுவாலைகள் இருக்கணும், அதெல்லாம் சாமவேத மந்திரங்கள். இப்போ சூரிய மண்டலத்திலேருந்து வருகின்றதான ஒளி ரிக்வேதம். அப்போ ஏதோ ஒன்று எரிஞ்சதானே ஒளி வரும். அப்போ அங்கே கொழுந்து விட்டு ஒழுகின்ற ஜுவாலை எதுன்னா சாமவேதம். அந்த மண்டலத்திலே ஜுவாலையில் உள்ள புருஷன் எவனோ அவன் யஜுர்வேத மந்திரங்களையே தனக்கு சரீரமாக வடிவாக கொண்டவன். அதனாலே அது யஜுர்வேத மண்டலம், யஜுர்வேதத்தின் உறைவிடம். இப்படி சூரியனானவன் ரிக்வேத சாமவேத யஜுர்வேதத்தினுடைய உறைவிடமாக இருக்கிறான். அதனாலதான் த்ரை வித்யான்னு சொல்லித்து இங்கே வேதம். அந்த த்ரை ஏவ வித்யான்னு பார்த்தா அந்த மூன்று வேதங்களுமே ஆதித்ய மண்டலமாக பிரகாசிக்கிறது. அந்த ஆதித்ய மண்டலமாக பிரகாசிக்கிற அந்த மூன்று வேதத்துக்கு உள்ளே உறைபவன் பொன்வடிவினனான அந்த பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணன் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஆதித்யோ வை தேஜ ஓஜோபலம் யசு ஸ்தோத்ரம் ஆத்மா மனஹா மன்யுர் மனுஸ்மிருத்யு சத்யோ மித்ரஹா வாயுராகாசா பிராணோ லோகபாலஹா கஹா கிம் கம் தத் சத்யம் அன்னம் அமிர்தா ஜீவஹா விஸ்வஹா கதமஸ்வயம்புஹு பிரஜாபதிஹி சம்வத்சர இதி சம்வத்சரோ அசாவாதித்யோ பூதானாமதிபதிஹி ப்ரஹ்மணஹா சாயுஜ்யம் சலோகதாம் ஆப்னோத்யேதாசாமேவ தேவதானாம் சாயுஜ்யம் சாஷ்டிதாம் சமானலோகதாம் ஆப்னோதி யஏவம் வேத இத்யுபநிஷத்னு. அடுத்த இதை சொல்லிட்டு, அதாவது ஆதித்யனே எல்லாவற்றிற்கும் ஆத்மா அப்படின்றத ஆதித்ய புருஷஸ்ய சர்வாத்மகத்துவ பிரதர்சனம்னு சொல்லுவார். அந்த ஆதித்யன் ஆன சூரியன் தான் எல்லாமே. அவனே ஒளி, அவனே வீரியம், அவனே பலம், அவனே கீர்த்தி, அவனே கண், அவனே காது, அவனே சரீரம், அவனே மனசு, அவனே கோபம், அவனே மனு, அவனே யமன். அந்த சூரியனே சத்திய தேவதை, அவனே மித்ரன், அவனே வாயு, அவனே ஆகாசம், அவனே பிராணன். லோகபாலர்களெல்லாம் அவனே, பிரம்மாவும் அவனே. இன்னதென்று நம்மாலே விவரிக்க முடியாத ஒரு தத்துவம் அவன். அந்த தத்துன்னு அதனாலதான் சொல்றிருக்கு அந்த மெய்ப்பொருள். அந்த அன்னம் அமிர்தம் ஜீவன் உலகம் எல்லையில்லாததான ஆனந்தம் தானே தோன்றியதான பிரம்மா. இந்த ஆதித்ய புருஷன் அழிவில்லாத பரம்பொருள், எல்லா உயிர்களுக்கும் அதிபதி. இப்படி எவனொருவன் ஆதித்யனை அறிகிறானோ அவன் பிரம்மாவுடன் சாயுஜ்ய பதவிகளையும் சாலோக பதவிகளையும் அடைவான். இந்திரானாதி தேவர்களுடன் சமான ஐஸ்வர்யத்தையும் அவர்களுக்கு சமமான லோகத்தையும் அடைவான்னு ரகசியமா உபதேசிச்சு இந்த ஆதித்யன் அனைத்துக்கும் ஆத்மா என்பதை ஸ்பஷ்டமா விளக்கிறது. இப்போ தேஜஸ்னா என்ன? அது ஒரு ஞானத்தினுடைய சக்தி தான் தேஜஸ். அப்போ ஓஜஸ்னா என்ன? அது பிராணத்தினுடைய சக்தி. பலம்னா அது இந்திரியத்தினுடைய சக்தி. யசஸ்னா அது கீர்த்தி. அப்போ இங்கே கஹா கிம் கம் தத்துன்னு சொல்லுவோம். கஹானா பிரஜாபதி, கிம்ங்கிறது அனிர்வச்சனியாதிகளை சொல்றது. அங்க கம்ங்கிறது அந்த கமனீயத்வாக சுகமான ரூபத்தை சொல்றது. தத்துங்கிறது பரோக்ஷ ரூபத்தையும், அந்த சத்தியம்ங்கிறது சச்சாபவத்து நிறுத்தஞ்ச நிறுத்தஞ்ச நிலைய நஞ்ச அநிலையஞ்சன்னு பார்த்தோமோ அந்த சிக்ஷாவல்லியில. அதே மாதிரி அந்த சச்சத்தியச்சத்துக்கு காரணமாகவும், அதாவது அந்த உலகு உண்டாவதற்கு காரணமாகவும், அனைத்து பொருள்களுக்கும் காரணமாகவும், அவனே காரியமாகவும் இருக்கான். அப்ப லோகத்தில் இருக்கிற எல்லா காரணப்பொருளும் காரிய பொருளும் பரபிரம்மமான அந்த ஸ்ரீமன் நாராயணனே. இதுல இத இப்படி உபாசிக்கிறதுக்கு அந்த கீதாச்சாரியன் 10வது அத்தியாயத்திலே பகவத்கீதையிலே நிறைய ஸ்லோகங்கள் அதெல்லாம் இதைத்தான் சொல்றது அப்படின்னு. இந்த ஆதித்யனே அனைத்திற்கும் ஆத்மா என்பதை விளக்க வந்ததே இந்த 10வது அத்தியாயம் அப்படின்னு பேசிக்கணும். அதுக்கப்புறம் சூரிய ஆதித்யஹ ரச்சயந்தி தபஹ சத்யம் மதுக்ஷரந்தி தத் ப்ரஹ்ம ததாப ஜோதிரசஹ அமிர்தம் ப்ரஹ்ம போர்புவ சுவரோம்னு சொல்லித்து, அதாவது இந்த ஆதித்ய தேவத்தினுடைய மந்திரங்களே இங்கே படிக்கிறது வேதம். பிரகாசஸ்வரூபியாகவும் உலகை தோற்றுவிப்பவனும் அழிவில்லாதவனுமாகிய அந்த ஆதித்தன் தனது பிரபையை போலே தனது கிரணங்களை தடையின்றி எப்படி வானவெளியிலே செலுத்துகிறானோ சஞ்சரிக்கிறானோ அதை போன்று அவனுடையதான இனிமை அது நதிகள் வடிவிலே உலகத்திற்கு இன்பத்தை ஊட்டிக் கொண்டு பாய்ந்து செல்லுகிறதாம். அந்த இனிமைதான் சத்தியமான அந்த ஓங்காரமான பிரணவ பொருள். அதுவே ஜலமும் ஒளியும் ரசம் பொருந்திய அன்னத்தை அளிக்கும் பூமியும் அதுவே. உயிருக்கு ஆதாரமான வாயுவும் அதுவே. எங்கும் பறந்த ஆகாசமும் அதுவே. இப்படி அந்த ஆகாசத்தோட மட்டுமில்ல, பூஹு புவஹா சுவஹான்னு அந்த மூன்று வியாகுதிகளை குறிப்பிடுகிறதான மனசு புத்தி அகங்காரம் அவைகளே அப்படின்னு சொல்லி இந்த ஆதித்ய தேவதை அது பிரகாசரூபி அந்த ஜகத் சிருஷ்டிகர்த்தாவான ஜன்மாத்யஸ்யதஹான்னு பிரம்மசூத்திரம் முதல் அத்தியாயத்திலே இரண்டாவது சூத்திரமா சொல்றது. அந்த மாதிரி அந்த சர்வத்துக்கும் மூலகாரமா இருக்கிறவன் உலகை படைத்து காத்து லயமடைய செய்பவன் அந்த எந்த எம்பெருமானோ அந்த எம்பெருமான் தான் இங்கே ஆதித்யனாக பிரபையோடு இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த ஆதித்ய தேவதா மந்திரம். அது சர்வாந்தர்யாமி எல்லா பொருள்களுக்குமே அந்தர்யாமி பகவான். அப்போ சூரியனுக்கும் அந்தர்யாமி பகவான் தாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவனுடைய ஒளி அவனுடைய இது எல்லாமே அங்கேருந்துதான் வருது. சர்வோ வை ருத்ரஹா தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து புருஷோ வை ருத்ரஹா சன்மஹோ நமோ நமஹ விஸ்வம் பூதம் புவனம் சித்ரம் பஹுதா ஜாதம் ஜாயமானம் ச யத் சர்வோ சேஷ ருத்ரஸ்தஸ்மை ருத்ராய நமோ அஸ்தூன். அடுத்த மந்திரம் இப்போ எல்லாம் ஆதித்யனேன்னு சொல்லித்தோனோ, அதே மாதிரி எல்லாம் ருத்ரனேன்னு இங்க வேதம் சொல்றது. அப்போ ஆதித்யனாவும் அதே எம்பெருமான் தான் இருக்கான், இங்கே ருத்ரனாவும் அதே எம்பெருமான் தான் இருக்கான். சர்வோ வை ருத்ரஹா எல்லாம் ருத்ரனே தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து அந்த ருத்ரனுக்கு நமஸ்காரம் இருக்கட்டும். புருஷோ வை ருத்ரஹா சன்மஹோ நமோ நமஹ. அப்போ உயிராயும் அதனுள்ளே இருக்கும் ஒளியாயும் உடல்தோறும் உறைபவன் அந்த ருத்ரனே. இந்த ருத்ர சப்தத்தினால சாக்ஷாத் எம்பெருமானே சொல்லப்படுறான். அவருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் நமோ நமஹ. இந்த காரிய பொருள் அதாவது உண்டான பொருள் அனைத்தும் இந்த புவனம் எல்லாமும் முன்னாலே உண்டானதும் இப்பொழுது உண்டாகி கொண்டிருப்பதும் பின்னாலே உண்டாக போவதுமான அந்த நானாவித விசித்திர சிருஷ்டிகள் எது எது இருக்கோ அது எல்லாம் இந்த ருத்ரனே. அந்த ருத்ரனுக்கு நமஸ்காரம் இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த இடத்துல வேதம் சொல்றது. இங்க ஏதோ அந்த ஆதித்யனை சொல்றது, அதுக்கப்புறம் அந்த ஆதித்யன் பரபிரம்மமோ இல்ல இங்க ருத்ரன் சொல்றதே வேதம், அதனால ருத்ரம் பரபிரம்மமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு இது ருத்ர பிரஷ்னத்திலே வருது இந்த மந்திர பாகம். அது மட்டும் இல்ல, அந்த ருத்ரனுக்கும் அந்தர்யாமியா இருந்து அவனை இயக்குபவனும் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனேங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிரம்ம ருத்ராதிகளாயும் பகவானே இருப்பதனாலே இது ருத்ரனை பத்தி என்னென்னலாம் சொல்லிருக்கோ அத்தனையும் பகவானை பத்தி வேதம் சொல்லதா நாம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ருத்ராய பிரதேசதசே விஷ்ணுமாய தவ்யசே கோஷேம சந்தமம் கிருதே சர்வோஹேஷ ருத்ரஸ்தம் ருத்ராய நமோ அஸ்தூன்னு அடுத்த மந்திரத்தை சொல்றது. அதாவது கத்ருத்ராய அப்படின்னா ஸ்லோகனீய ஸ்தோத்ர யுக்தாய ருத்ராயன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போ சிறந்த புகழுக்கு உரியவரும் ஞான வடிவாக இருப்பவரும் எல்லாருடைய ஆசைகளும் பூர்த்தி செய்து வைப்பதிலே மிகச் சிறந்தவரும் நிரம்ப சக்தியுடைய சக்திமானும் எல்லாருக்கும் மங்களங்களை கொடுப்பவரும் இதயத்தில் உறைபவரும் ஆகிய அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்றோம், துதி பாடுகிறோம். எல்லாம் ருத்ரனே, அந்த ருத்ரனுக்கு நமஸ்காரம் இருக்கட்டும். இங்கே முன்னாடி என் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்துக்கும் ருத்ரனுடைய அந்தர்யாமியா இருக்கிற பகவானை சொல்றதே தவிர இந்த ருத்ர சரீரத்தையோ இந்த ருத்ரனுடைய ஜீவாத்மாவையோ சொல்லல மந்திரம். இந்த வேத மந்திரங்கள் அனைத்தும் அந்த சர்வாந்தர்யாமியாக ஆதித்யனுக்கும் ருத்ரனுக்கும் ஏன் எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளுக்குள்ளே அந்தர்யாமியா இருக்கானே அந்த பகவானை பத்தி தான் சொல்றது. ஆதித்யனை பத்தி சொன்னாலும் சரி அந்த ருத்ரனை பத்தி சொன்னாலும் சரி அது என்ன அர்த்தம்னா அந்தர்யாமியான பகவான வேதம் சொல்றது. இப்படி ஏன் வச்சுக்கணும்னா, ஏன்னா இப்ப அந்தந்த இது காரியங்களை எந்தருமான சிருஷ்டி பண்ணி எல்லாத்துக்கும் வாழ்க்கைன்னு டிபார்ட்மெண்ட் கொடுத்து நியமிச்சிருக்கானோ அந்த நியமிச்சவன் அந்த நியமனானுகுணமா அவா பண்றா, அது ஒரு பயத்தோட பண்றா. இப்போ காத்தால சூரிய பஞ்சாங்கத்துல சூரியன் 5:54 போட்டிருந்ததுன்னா அந்த 5:54 கரெக்டா சூரியன் உதிக்கிறானா இல்லையா? ஐயோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்னைக்கு சோம்பேறித்தனமா இருக்கு, டயர்டா இருக்கு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உதிக்கிறேனேன்னு உதிக்கிறானா? எம்பெருமான்கிட்ட இருக்கிற அந்த பயத்தினால அது அதுகளும் அந்தந்த வேலையை எப்படி எம்பெருமான் நியமிச்சிருக்கானோ அந்த நியமன பிரகாரம் கொஞ்சம் கூட காலதாமதம் இல்லாத பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் அந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் அந்தர்யாமியா பகவான் உள்ள இருந்து அதை இயக்குவதனாலே அந்த எம்பெருமான்கிட்ட பயந்துகிண்டு சகல தேவதைகளும் அவாவா காரியத்தை பண்றான்னா அப்படிதான். நமோ ஹிரண்ய பாகவே ஹிரண்ய வர்ணாய ஹிரண்ய ரூபாய ஹிரண்ய பதயே அம்பிகா பதய உமாபதயே பசுபதயே நமோ நமஹா. முன்ன சொன்ன மாதிரி இந்த நமஸ்காராத்த மந்திரங்கள் எல்லாமே அது எந்த தேவதைய சொல்லியிருந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ததந்தர்யாமியான பகவானுக்கே ஹிரண்ய பாகுவுக்கு அந்தர்யாமியான எம்பெருமானுக்கு நமஸ்காரம். ஹிரண்ய வர்ணரான அந்த எம்பெருமானுக்கு நமஸ்காரம். ஹிரண்ய ரூபருக்கு அந்தர்யாமியாயிருக்கிற அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்காரம். ஹிரண்ய பதியாக இருக்கிற அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்காரம். அம்பிகையினுடைய பதியாக இருப்பவனுடைய அந்தராத்மாவாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்காரம். உமாவுக்கு பதியாகவும் பசுபதியாகவும் இருக்கிற அந்த ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாயிருக்கிற அந்த எம்பெருமானுக்கு நமஸ்காரம். மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்னு இந்த நமோ இரண்ய பாகவே இரண்ய வர்ணாய இரண்ய ரூபாய இரண்ய பதையே அம்பிகா பதய உமா பதையே பசுபதையே நமோ நமஹான்னு சொல்றது. அதுக்கப்புறம் அக்னிஹோத்திர ஹவண்யாக உபயுக்தஸ்ய விருட்ச விசேஷஸ்யாபிதானம்னு சொல்றா. அதாவது இந்த அக்னிஹோத்திர ஹவணிகளை சொல்றது, அக்னிஹோத்திரத்தில் ஹவிஷ ஹோமம் பண்றா. அது வைகங்கதிங்கிற மரத்தினாலே பண்ணப்பட்ட ஹவணி. அது எவனாலே உபயோகப்படுத்தப்படுகிறதோ அவன் செய்யும் ஆகுதிகள் அவனுக்கு இஷ்டமான பலனை கொடுக்கறதிலே திறமையுடையலாம். அந்த சித்த சுத்தியை அளித்து அவனுக்கு ஞானம் நிலை பெறுவதற்கும் அது பயன்படுகின்றன சொல்லி அந்த வைகங்க அக்னி ஹோத்திர ஹவணி பவதின்னு. அதாவது எஸ்ய அக்னி ஹோத்ரினஹா விகங்க விருக்ஷ நிர்மிதா அக்னிஹோத்திர ஹவனாத்வா கர்பி பவதின்னு. இப்படி இந்த அக்னிஹோத்திரத்தினுடைய இது எஸ்ய வைகங்க அக்னிஹோத்திர ஹவணி பவதி பிரத்யேவாஸ்யாஹு சிஷ்யத் அயதோ பிரதிஷ்டித்யைனது. அப்போ பிரதிஷ்டித்யைனா சித்த சுத்தி துவாரா தத்துவ ஞான பிரதிஷ்டாத்திரம் சம்பத்யந்தேன்னு வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டாதான் அந்த சித்த சுத்தி, அதாவது அந்த மனசுல இருக்கிறதான அகங்காரம் மமகாரம் போகணும். அந்த மனசுல இருக்கிற அழுக்க தானே, அந்த உள் மனசுல இருக்கிற அழுக்கு போனா அந்த சித்த சுத்தி தானா ஒருத்தனுடைய மனசுல வந்து உட்காரும். மனநக மல மர மலர் மிசை எழுதரும்னார் நம்ம அழுவார். அந்த திருவாய்மொழி முதல் பத்திலேயே இரண்டாவது பாசுரத்துல அப்படி அந்த சித்த சுத்தி ஏற்பட்டதுன்னா அங்கே ஒரு யதாவஸ்திதமான ஞானத்தை கொண்ட ஒரு விஜ்ஞாதா, அந்த ஜீவாத்மா இருக்கானே விஜ்ஞாதான்னு சொல்றோமோனோ அவனுக்கு ஒரு விஜ்ஞானம் வந்து உட்காரும். அதத்தான் இந்த இடத்துல இந்த அக்னிஹோத்திர ஹவணியிலே சொல்றது. அதாவது அக்னிஹோத்திரத்துல ஹவிச ஹோமம் செய்வதற்கு அது முன்னே சொன்ன மாதிரி வைகுந்ததிங்கிற மரத்தினாலே செய்யப்பட்ட ஹவணி, அதை உபயோகிக்கிறார். அதுல அதனால அவன் செய்கிற ஆகுதிகள் அவன் எந்த பலனை இஷ்டப்பட்டு எதுக்காக அந்த ஹோமத்தை பண்றானோ அது அவனுக்கு அது பூர்த்தியாகும். அது சித்த சுத்தி அடிச்சு அவனுக்கு சாஸ்வதமான ஞானம் கிடைப்பதற்கும் அது பயன்படும் சொல்றார். கிருணுஷ்வ பாஜ இதி பஞ்ச. இங்க இந்த ராட்சசாதனா இருக்காலும் அப்படிப்பட்டவர்களுடைய பீடையை பரிகரிக்கும் மந்திரம் இது. ரொம்ப இதுதான் மூணே மூணு கிருஷ்ணபாஜ இதி பஞ்சன்னு. அது ஐந்து மந்திரங்களை குறிக்கிறதா. இது இதி பஞ்சன்னு வந்துருப்பாருங்களோ அதனால பஞ்சங்கிறது அஞ்சு, இது ஐந்து மந்திரங்களை குறிக்கிறது. இதற்கு ரிஷி வாமதேவர் பூரி பங்கி ரெண்டும் சந்தசு அக்னி இதுக்கு தேவதை. ஷ்வாஜாஜேவாமவாஹிராஜேவாமவாஹிபேன சந்திதோ விசுஜ விஸ்வதூகாஹ. இது ரெண்டாவது மந்திரம். அஞ்சு மந்திரத்துல ஷுஷுஜ்வாஜ பிரதிதிம்ன பிருத்வீங்கிறது முதல் மந்திரம், தவ பிரமாச ஆசுஜா பதந்தனுஸ்பிருசங்கிறது ரெண்டாவது மந்திரம், பிரதிஸ்பசோ விசுஜதூர்ணிதமோ பவாபாயுஸ்பிசோ அஸ்யா அதப்தஹான்னு இருக்கே, அது மூணாவது. உஷக்னே திருஷ்ட பிரத்யாதனுஷ்ப அப்படிங்கறதான நாலாவது. ஊர்தோபவ பிரதி வித்யாத் அப்படிங்கிறத மந்திரம் அஞ்சாவது. இந்த அஞ்சு மந்திரமும் தான் இது தைத்திரிய சம்ஹிதையிலையும் வருது, ரிக்வேதத்திலேயும் இது சொல்றிருக்கு. அதனால இந்த அஞ்சு மந்திரங்கள் கொண்டதுதான் கிருஷ்ணவாஜ. அந்த அஞ்சு மந்திரங்களுக்கு இவை ரிஷி வாமதேவர் தூரி பங்கிங்கிறது ரெண்டும் சந்தசு, அக்னி இந்த ஐந்து மந்திரத்துக்கும் தேவதை அப்படின்னு வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த பூதேவிய பத்தியதான பூமாதேவிய பத்தியதான மந்திரங்கள் படிக்கப்பட்டிருக்கின்றன. அதிதிர் தேவா கந்தர்வா மனுஷியாக பிதரஹா அசுராஹா தேஷாம் சர்வபூதானாம் மாதா மேதினி மகதா மகி சாவித்ரி காயத்ரி ஜகத்யுர்வி பிருத்வி பகுலா விஸ்வா பூதா கதமாகாயாசா சத்யேத்யமுதேதி வசிஷ்டஹான்னு மேற்கொண்டு மந்திரங்கள். அதாவது தேவர்கள் என்ன, கந்தர்வர்கள் என்ன, மனிதர்கள் என்ன, பித்ருக்கள் என்ன, அசுரர்கள் என்ன, இதுல எல்லா உயிர்களுக்கும் அந்த அதித்திங்கிறத பூதேவியே தாய். அவள் மிகவும் இலகிய நெஞ்சம் படைத்தவள், மிக்க பெருமை மிக்கவள், எல்லோராலும் போற்றத்தக்கவள். அவளே சாவித்திரியும் அவளே காயத்ரியும் அவளே உலக அனைத்தையும் தரிப்பவள் தாங்குபவள், செடிகொடிகளையெல்லாம் வளர்ப்பவளும் அவளே. இந்த பெரிய பரந்த பூமியாக நாம் காண்கிறோமே அனைத்தும் அவளே. அவள் பல செல்வங்களை உடையவள், எல்லாமாக இருப்பவள், அனைத்துமாய் இருப்பவள், ஐம்பூதங்களிலே ஒன்றானவள். இப்படித்தான் சொல்ல முடியாததான மிக்க இன்ப வடிவினள். பிராணிகளில் காயமாயிருப்பவள், அதாவது சரீரமாக இருப்பவள், அவ்வளவு பிரசித்தி பெற்ற அந்த பூதேவி சத்யஸ்வரூபி அமிர்தஸ்வரூபி அப்படின்னு அந்த மந்திரங்களுக்கு திரஷ்டாவான வசிஷ்ட மகர்ஷி சொல்லிருக்கார். இல்லையா, சாக்ஷாத் பிரம்மாவனுடைய புத்திரரான வசிஷ்டர் இந்த பூதேவி மந்திரத்தை இருக்கிறதுனால அந்த தேவர்களாகவும் கந்தர்களாகவும் மனிதர்களாகவும் பித்ருக்களாகவும் அசுரர்களாகவும் எல்லா உயிர்களுமாகவும் இந்த பூதேவியே பூமாதேவியே தாயாயிருக்காள். அவளுக்கு ரொம்ப மிருதுவான இலகிய நெஞ்சம் உண்டு. அவளுடைய பெருமைகளோ அது சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பெருசா இருக்கும். அவள் மிகவும் எல்லோராலும் போற்றத்தக்கவளாம். அவதான் சாவித்ரி, அவதான் காயத்ரி, அவளையதான் எல்லா உலகத்தையும் தாங்கறா, செடிகொடிகளையா அவள்தான் வளர்க்கறா, இந்த பரந்த பூமியா அவளே இருக்கா, சகல சம்பத்தும் அவளே, எல்லாமா அவளே இருக்கா, இந்த ஐம்பூதங்களிலே ஒன்றாக இருக்காள். இப்படின்னு சொல்ல முடியாததான ஒரு அதி ஆச்சரியமான அமிர்தமான இன்பான வடிவத்தோடே அவள் இருக்காள். பிராணிகளுக்கெல்லாம் சரீரமாயிருக்காள். அவள் மிக்க பிரசித்தி உள்ளவள். சத்தியஸ்வரூபி அமிர்தஸ்வரூபின்னு அந்த வசிஷ்டர் இந்த மந்திரத்தினாலே பூதேவியை துதிக்கிறார். இப்படி பலபடியாலும் சொல்லே வந்த இது ஒன்னொன்னும் பார்த்தா எல்லாம் பரபிரம்மம், எல்லாம் பரபிரம்மம், என்னத்துக்கு ருத்ரனை சொல்லணும், என்னத்துக்கு ஆதித்யனை சொல்லணும், என்னத்துக்கு அக்னியை சொல்லணும், என்னத்துக்கு வருணனை சொல்லணும்னு. அது எல்லாம் அவனே அகம்பகு முதல்லயே பார்க்கமானோ அகம்பகுஷ்யாம் பிரஜாயத்தின்னு எல்லாமே அவனா, அவனே எல்லாமா ஆகும்போது அப்போ எல்லா காரணப்பொருளும் அவனே, எல்லா காரிய பொருளும் அவனேன்னா காரிய காரண ரெண்டு பொருளாவும் உலகத்துல எல்லாமா அவனே இருக்கான்னா அப்ப அந்த ருத்ரங்கிறது வேற, இல்ல ஆதித்யங்கிறது வேற, எல்லாம் பகவானே. அப்போ அத்தனை பேரும் பகவானுக்கு சரீரமா தானே இருக்கா? அத்தனை அதாவது சமஸ்த பிரபஞ்சமும் இந்த சமஸ்த சேதனா சேதனங்களும் எம்பெருமானுக்கு சரீரம். அப்படிப்பட்ட அந்த சரீரத்தை உடையவனான சரீரி ஆத்மா எம்பெருமான். இதுதான் நம்ம இஷ்டாத்வைத்தனுடைய பிரதான பிரதிசந்திரம், அதை மறக்கப்படாது. அதனால இப்போ எந்த தேவத்தைய உபாசனம் இருந்தாலும் விதி விகிதமா இருந்தா அதை கண்டிப்பா பண்ணணும். இப்போ காத்தால நாம சந்தியாவந்தனத்துல கூட பிராத்தர்தியாயாமின்னு பிரம்மாவசு வழியா மத்தியம் தினேதுன்னு நாம சிவனை வழிபடுறோம். இது சந்தியாவந்தனத்துல ஏன் பண்றோம் அப்படின்னா விதி விகிதம், அது வேதத்துல விதிச்சிருக்கு. இதை பண்ணுன்னு சொன்னா அதை நாம பண்ணி ஆகணும். எதுக்கு ஏன்னு அதை கொஸ்டின் பண்றதுக்கு ரைட் நமக்கு கிடையாது. வேதம் சொல்லிவிட்டுனா அதை அப்படியே பின்பற்றணும். எதுக்கு என்னன்னு கேட்க கூடாது. அது உனக்கு ஏற்புடையதோ ஏற்புடையதில்லையோ அதை பத்தி கவலையே இல்லை. சாஸ்திரம் அதான் ஒரு ஊழல் போட்டுக்கும்போது என்ன சொல்றோம், விதி விகித நித்திய கர்மான கர்ம அனுஷ்டான சித்தியர்த்தம் சொல்றோமோ. அப்ப நித்திய கர்ம அனுஷ்டான சித்தியர்த்தம் இந்த நித்திய கர்மா தானே சந்தியாவந்தனாதிகள். அப்போ அந்த நித்திய கர்மால வேதம் இதை சொல்லணும்னு சந்தியாவந்தனம் இப்படி பண்ணணும்னு விதிச்சிருக்கோம். அப்போ இப்படி பண்ணணும்னு விதிச்சதுக்கு அப்புறம் இல்ல இல்ல நான் அதை பண்ண மாட்டேன்னா அத விதி விகித கர்மாவை பண்ண முடியாததான ஒரு நிலை ஏற்படும். அது எந்த வைஷ்ணவனுக்கும் ஏற்படக்கூடாது. அது ரொம்ப தௌர்பாகியம். அந்த தௌர்பாகியம் யாருக்கும் வரக்கூடாது. அதனால அந்த விதி விகித நித்திய கர்மாவை எப்பொழுதும் அனுஷ்டிக்கத்தக்கவனாக இருக்கணும். அதனால இந்த மந்திரம் ருத்ரனை சொல்றது, இந்த மந்திரம் ஆதித்யனை சொல்றது, இது வருணனை சொல்றது, இது பார்வதி சொல்றது, இது சரஸ்வதி சொல்றது நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா வேதம் இதை சொல்லுன்னா எல்லாருக்கும் சர்வாந்தர்யாமியான அந்த பகவத் பரியந்தம் அந்த மந்திர சப்தங்கள் போறது. ஏன்னா சர்வ சப்தவாசிய மூலனவன். அதனால எந்த இதை சொன்னாலும் அது அவனைத்தானே சென்றடைகிறது. இப்ப ஹோமாதிகள் ஹோமத்துல யாகம் யஜ்யத்துல என்ன பண்றான், இந்திராய ஸ்வாஹான்னு சொல்றோமே, அத இந்திரனுக்கு அந்தர்யாமியா இருக்கிற பகவான் பரியந்தம் போய் சேர்றதுங்கிறதுதான் சாஸ்திரம். அது இந்திரனை குறிச்சோ சந்திரனை குறிச்சோ ஆதித்யனை குறிச்சோ பிரம்மாவை குறிச்சோ சிவனை குறிச்சோ பண்ணப்பட்டது அல்ல. அவளுக்கும் அந்தர்யாமியா இருக்கிற எம்பெருமானை குறித்து பண்ணப்பட்டதுங்கிற ஒரு அத்தியவசாயம், ஒரு திடமான நம்பிக்கை எல்லா வைஷ்ணவாளுக்கும் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு அடியேன் இன்றைய உபன்யாசத்தால கட்டிக்கிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.